శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనిన్ సంకల్ప సూర్యోదయത്തിലേ 4వது அங்கத்தில் காமனும் வசந்தனும் பேசுவதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்களின் உரையாடலின் சிறப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இங்கு ஒரு விஷயம் நம் எல்லோருக்கும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒன்று, அதாவது புருஷன் மகாமோகனுடைய பிடியிலே இருக்கின்றான். புருஷனை அந்த மோகனுடைய பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதற்காக விவேகன் தனது புடை சூழ தனது தகப்பனரான புருஷனை மகாமோகனுடைய பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு முயற்சி செய்கிறார். ஏற்கனவே விவேகன் தன்னை சேர்ந்தவர்களைக் கொண்டு புருஷனை சமாதி என்னும் நிலையில், அதாவது மோட்சத்தை அடைவதற்காக செய்ய வேண்டிய ஒரு செயலாக இருந்திருக்கிற உபாசனம், அந்த உபாசனத்துல சமாதி என்னும் நிலையை அடைவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்து புருஷனை மோட்சார்த்தமான உபாசனத்தில் ஈடுபடும்படியாக விவேகன் செய்கிறான். அந்த சமாதியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்காக மகாமோகன் முயற்சி செய்கிறார். அந்த நிலை, சமாதி நிலையை புருஷன் எப்பவும் அடையக்கூடாது என்பது மகாமோகனுடைய ஒரு எண்ணம். சமாதி நிலையை அடைந்து ஒரு கால் மோட்சத்தை அடைந்து விட்டானால் என்ன பண்றது என்பதற்காக அதற்கு என்னென்ன தடங்கள் செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் செய்கின்றான். அதற்காக தன்னை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற காமன், வசந்தன், டம்பன், குரோதன் முதலியவர்களை அனுப்பி வைத்து எப்படியாவது புருஷனுடைய சமாதியை குலைக்க வேண்டும் என்று மகாமோகன் முயற்சி செய்கிறான். இதுதான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். இந்த சமாதி நிலையிலும் கூட, சமாதி நிலையிலும் கூட எப்படியெல்லாம் காமனும் வசந்தனுமாக இருந்து சமாதியை குலைக்க முடியும் என்பதை நாம் இதுவரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கு உறுதுணையாக குரோதனும் சேர்கிறான். இதுதான் இங்கு முக்கியமான ஒரு விஷயம். குரோதன் என்பது கோபம், அந்த கோபமும் சேர்கிறது. அந்த குரோதனின் வருகையை தெரிவிக்கும் வகையில் அமைந்துள்ள உரையாடலின் தொடர்ச்சியை நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். சகே சர்வதா நூனம் அவிச்சக்ஷணா விவேகா எத் சாகர தரண ககநாதி லங்கன மரீச்சிகா சர்வண மஹீதல மஜ்ஜனாதிபத் அசக்கியமேவ சமாதி லாபம் ஆதி வியாதிசாலினா புருஷஸ்ய பாலிஷ இவ சாதயித்தும் ஈகத்தே. இது காமனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் நம்ம போன வாரத்திலே பார்த்தோம். காமன் சொல்கின்றான், ஒரு சிறு பிள்ளையை போல விவேகன் புருஷனுக்கு சமாதி மூலமாக ஒரு சம்சாரத்திலிருந்து விடுபடுவதை விரும்புகின்றார். சிறு பிள்ளை தன்னாலே இயலாத காரியத்தில் தனக்கு வேண்டும் என்று கேட்பது போல இருக்கின்றது. சாதாரணமா பாருங்க, குழந்தை இருக்கும், குழந்தை பார்த்து இந்த சந்திரனை கொண்டு வந்து நான் சந்திரனோட விளையாடணும், அது பால் மாதிரி இருக்கு சந்திரன், அதை பார்த்த உடனே சந்திரனோட நான் விளையாடணும், சந்திரன் நீ கொண்டு வான்னு கேக்கிறது, இது சாத்தியமாகுமா? ஆகாது. அதே மாதிரிதான் சிறு பிள்ளை செய்யக்கூடிய செயல்களை சொல்கின்றார். சாகர தரணம், சமுத்திரத்தை நீச்சல் அடிச்சு தாண்டிடணும்னு சொல்லி குழந்தை நினைக்கிறது. ககனாதி லங்கனம், ஆகாசத்துல நடந்தே போனது, இது சாத்தியமாகுமா? முடியவே முடியாது. ககனாதி லங்கன மரீச்சிகா சர்வணம், கானல் நீர்லே, கானல் தூரேந்து பாக்கச்சே கானல் நீர் இருக்கு, அந்த கானல் நீர்ல இருந்து தீர்த்தம் சாட்டு தன்னுடைய தாகத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் இயலாத காரியங்கள். இந்த இயலாத செயல்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு சிறு குழந்தை மாதிரி புருஷனும் அன்னைக்கு இயலாததாக இருந்திருக்கிற ஒரு யோகத்தை அவர்கள் அனுஷ்டித்து அந்த சமாதி என்னும் நிலையை அடைந்து புருஷன் முக்தனாக ஆக விழைகிறான். இந்த சமாதி என்னும் நிலையை அடைவது என்பது துளிக்கூட முடியாத காரியம், இது சிறுபிள்ளைத்தனமாக இருந்திருக்கு என்று காமன் சொல்லுகின்றான். அது மாத்திரமில்ல, இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல பார்க்க வேண்டும். புருஷம் புருஷமஜகம்பிரமம் விஷயமதிராஸ்வாதக்ஷேபம் விமோச்சயித்தும் ஸ்திதா அமிர்தமிலித திராட்சாபல்லி ஃபல திரவ சம்பதாம் அமர தருணி பிம்போகானாம் அவைதி நவைபவம். புருஷன் எப்படி இருக்கான்றத முக்கியமா பாக்கணும். இந்த சமாதிக்கு என்ற நிலையில அடையணும்னா கூட அவனுடைய நிலை எப்படி இருந்திருக்குனாக்க, புருஷன் எப்பவுமே, அதாவது புருஷன் புருஷன் சொல்லும் போதெல்லாம் இந்த ஜீவாத்மாவை சொல்றது, ஜீவாத்மா வேற யாரும் இல்ல நம்மள மாதிரி இருக்கிறவா தான் சொல்றது. புருஷம் அஜகத் போக ஸ்ரத்தா புரஸ்கிருத சம்பிரமம் என்பதாக சொல்ல முடியும். அதாவது உபாசனத்தில் இழிவதற்கு இரண்டு தேவை. ஒன்னு, நாம எதை அடையணும்னு சொல்றோமோ விரும்புறோமோ அதுல ஒரு தீவிரமான ஒரு இச்சை வேணும். பிராப்ய திருஷ்ணை என்று சொல்றது, பிராப்யேதர வைத்திருஷ்ணை, நாம அடைய வேண்டியது தவிர மீதி விஷயங்களை நாம ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. இது ரெண்டும் இருந்தாதான் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும். இது உபாசனத்துக்கு மாத்திரமில்ல, எந்த ஒரு காரியத்துக்குமே இதே நிலைதான். அந்த மாதிரி இருக்கச்சே புருஷன் யோகத்தாலே சமாதி என்னும் நிலையை அடைந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறான். அதே சமயத்தில் அவனுக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய போகங்கள்லாம் ஆசை இருந்துருக்கு. இப்படி இருந்ததுன்னாக்க சம்சாரத்திலிருந்து எப்படி விடுபட முடியும்? புருஷம் அகத் போக ஸ்ரத்தா புரஸ்கிருத சம்பிரமம், போகத்துல ஒரு ஸ்ரத்த, அந்த ஸ்ரத்தையை விடுறதே இல்லை, அதனால பரபரப்பு ஏற்படுறது, மேல் மேலும் பரபரப்பு ஏற்படுறது. இது என்ன போகத்தில் சிறந்த, அதனால ஏற்படக்கூடிய பரபரப்பு என்னன்றத பார்க்கணும். நாம எல்லாருமே சாதாரணமா இருந்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல இருந்து இப்ப இந்த பக்கத்துல இந்தியாவில் நம்மளுடைய தேசத்துல இப்போ நல்ல வெயில் காலமாக இருந்துட்டு இருக்கு. இந்த வெயில் காலத்துல மத்தியான வேளையில ரொம்ப கர்மமா இருந்துட்டு இருக்கும், வெக்கு நல்ல தவிர்க்க என்னுடைய தாக்கம் இருக்கும். நாம என்ன விரும்ப அப்பெல்லாம் என்ன பண்ணிருந்த, கையில ஒரு பணம் விசிறி ஒண்ணு வச்சுப்பா, அந்த விசிறி அல்ல விசிறிப்பா வாசப்படி என்று கதவு திறந்து வச்சுட்டு காத்து எங்க வருதோ அந்த இடத்துல வாசப்படியில வாப்பட்டுப்பா, அவ்வளவுதானே தவிர இது தவிர வேற ஒரு சுகம் அவளால வந்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படி இருந்தவா இப்ப விசிறி தேவைன்னு பண்ணினவா, அடுத்தது இது இவா கையால விசிற வேண்டியிருக்கு, ஆகையால இது வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப மின் விசிறி ஃபேன் ஏற்படுத்தல, அது வேணும்ன்றதுக்கு அடுத்த லெவல்ல போனா, அதுக்கும் அடுத்த லெவல் ஏசி போட்டுக்கிறது. மேல மேல மேல மேல மேல தன்னுடைய போகத்தை வளர்த்து கொள்வதற்கு உண்டான ஒரு பரபரப்பு அவர்களுக்கு இருந்துருக்கு. அப்படி இந்த போகத்தை வளர்த்துக்கணும்ன்றதுக்கு பரபரப்புல இருந்து விடுபடாமலே இருந்துருக்கு. என்ன சௌகரியமா இருக்கணும், என்ன சௌகரியமா இருக்கணும், என்ன சௌகரியமா இருக்கணும்ன்றது அஜகத் போக ஸ்ரத்தா புரஸ்கிருத சம்பிரமம் விஷய மதிராஸ்வாத க்ஷீபம் விமோச்சயத்தும் ஸ்திதா. அந்த புருஷன் இதோட மாத்திரமில்ல, விஷயமாகிற விஷயம்ன்றது இந்த சம்சாரத்துல வரக்கூடிய அனுபவம், அந்த அந்த விஷயங்க அதனுடைய அனுபவம், அதுவே ஒரு கல்லு மாதிரி இருந்துருக்கு. இந்த கல்லு விஷய மதிராஸ்வாத க்ஷேபம், விஷயானுபவமாக இருக்கக்கூடிய விஷயானுபவம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு மதுபானத்தை பண்ணி அதனால உண்மத்தர்களாக இருந்துருக்கா இவா, மொத்த பேரும் பைத்தியகாரத்தனமாக இருந்துருக்கா. யாரு இந்த புருஷன், அப்படிப்பட்ட புருஷனை போய் விமோசயித்தம் இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிப்பதற்காக பிரயத்னம் பண்ணுகின்றான் புருஷன் விவேகன். இப்படி இவன் விடுவிக்க நினைக்கிறதுன்றது எப்படி இருக்குன்னு கேட்டா, அமிர்த மிளித திராட்சாவல்லி பல திரவ சம்பதாம் அமர தருணி பிம்போகானாம் அவித்தின வைபவம். இவனுடைய செயல் முக்கியமான ஒரு விஷயத்த அறியாதவனுடைய செயல் மாதிரி இருந்துருக்கு. ஒரு அமிர்தம் கலந்த திராட்சை, அந்த திராட்சையிலேருந்து அந்த திராட்சா பலம் அதுலேருந்து உண்டான திராட்சை, அமிர்தம் கலந்ததாக இருந்துருக்கிற ஒரு திராட்சை கொடி அதுலேருந்து உண்டான ஒரு பழம், அந்த பழத்தினுடைய ரசம் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அந்த கொடியே அமிர்தத்தின் ஜல் வெறும் ஜலத்தால வளரல, அமிர்தத்தால வளர்ந்தது. அந்த அமிர்தத்தால வளர்ந்து அதுலேருந்து வரக்கூடிய ஒரு திராட்சா பழம்னாக்கா அதனுடைய ரசம் எப்படி இருக்குன்றத பாக்கணும். அப்பேற்பட்டது அது. இது எதுன்னா அசரசுக்களுடைய விலாசங்கள், அசரசுக்கள்லாம் அவளுடைய ஒரு நடை, உருவ நெறிப்பு, கண்களுடைய அசைவு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய செயல்கள். இந்த செயல்களினுடைய சக்தி, அந்த சக்தி எப்பேற்பட்ட யோகியையும் கிறங்க வைக்கும் என்பதை அறியாமல் விவேகன் புருஷனை சம்சாரத்திலிருந்து மீட்க வேண்டும், மகாமோகனுடைய பிடியிலிருந்து மீட்க வேண்டும் என்று பார்க்கிறான் என்று தோன்றுகிறது என்று சொன்னார். திருஷ்யதாம் புனர் இயம் உபயத்தோ. இதோடு மட்டுமில்ல, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கணும். உபயத பாசா ரஜுன்னு ஒரு கயர் இருக்கு, இந்த கயர்ல ரெண்டு பக்கமும் முடி போட்டாக்க அது உள்ளுக்குள்ள கோத்த வஸ்து இருக்க வெளியில வந்து விழ முடியாது, வெளியில வரவே முடியாது. இப்ப பாருங்க, நாம மங்களசூத்திரம் ஸ்திரீகள்லாம் கட்டின் இருக்கா, இந்த மங்களசூத்திரம் கட்டின் இருக்கச்சே அதுல திருமங்கல்யத்தை அந்த சூத்திரத்துல அந்த நூல்ல நுழைச்சி ரெண்டு பக்கமும் முடிச்சு போடுறோம். இந்த முடிச்சு போட்டாள்னாக்க இந்த பக்கத்தாலையும் அந்த மங்களசூத்திரம் அந்த திருமங்கல்யம் வெளியில வந்து விழ முடியாது, அந்த பக்கத்தாலையும் விழ முடியாது. அந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலயும் கயர் போட்டு முடிச்சு போட்டோம்னாக்க அந்த கயர்ல இருந்து அது வெளில வர முடியாது. அதே மாதிரிதான் இப்ப ரெண்டு பக்கமும் முடிச்சு போட்ட ஒரு கயர், அந்த கயர்லதான் இவெல்லாம் அடங்கி இருந்துருக்கா. இது தெரியாத விவேகன் புருஷனை மீட்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொல்றார். விவேகா விவேகா வஷ்டம் பாதுபஜனித வைராக்ய விபவம் யதி க்ருத்தே மஹ்யம் பவதி ந கதம் க்ரோத விஜிதஹ அத த்யக்த க்ரோத யதி கதம் அபக்ராமயத் மாம் முதா காம க்ரோத பிரசவன கதா மூட மனசாம். நான் காமனை வென்றுவிட்டேன், நான் குரோதனை வென்றுவிட்டேன் என்றெல்லாம் வார்த்தைகள் கிளம்பும். எப்போ நாம யோகியாகச்சே உபாசனத்துல இழியும் பொழுது, அதிலும் தியானம் பெருமாள் விஷயமாக பரபிரம்ம விஷயமான தியானத்திலே இழியும் போது காமன் குரோதன் இவர்களை வென்று தாம் உபாசனத்தில் எழுந்து சமாதி என்னும் நிலையை அடைய போகின்றோம் என்பதற்கு அப்பொழுது சொல்லுகின்றார். காமனை விட்டுவிட்டான், குரோதனை விட்டுவிட்டான் என்று சொல்லுகின்றார். அது நடக்காத ஒரு விஷயம். அந்த நடக்காத ஒரு விஷயத்தை போய் நான் கோபத்தை வென்று விட்டேன், காமனை வென்று விட்டேன் என்று சொல்வது என்பதே சரியில்லை என்று இப்பொழுது காமன் சொல்லுகின்றான். விவேகாவஷ்டம் பார்த்து உபஜனித்த வைராக்கிய விபவகா, விவேகனுடைய சேர்க்கை. அந்த விவேகனுடைய சேர்க்கையினால துணையினால என்ன ஆறுதுன்னா, அவ வைராக்கியத்தினுடைய சிறப்பை தருகிறான், அறிந்து கொள்கிறான். வைராக்கியம் எந்த விஷயத்தில் வைராக்கியம், எத்தனையோ விஷயத்துல நமக்கு கூட வைராக்கியன்றது. அதாவது ஒரு வஸ்து விரும்புறதோ விரும்பாத இருந்திருக்கிறதோ அதை பத்தி சொல்லச்சே, அதுலயே ஒரு நிலைப்பாடு இருக்கிறது தான் வைராக்கியம்னு சொல்றது. இப்ப நாம ஒரு வைராக்கியம் சொல்றோம், நாளையில இருந்து நான் டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நாம டிவி பார்க்காட்டா கூட ஆத்துல பசங்களுக்கு டிவி போ, யாரான வேற யாரானா டிவி போட்டாக்க பக்கத்து ஊர்ல உட்காந்துட்டு இருக்கோம், உடனே என்ன தோணும், நேத்தி வரைக்கும் அந்த இப்ப இந்த எடுத்துட்ட சங்கல்பத்தை கூட மாத்திண்டு நம்மளையும் போக்க வச்சிடும். இப்போ இந்த வைராக்கியத்தினுடைய துணை கொண்டுதான் சமாதியை அடைய முடியும். இந்த வைராக்கியம்ன்றது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பகவத் விஷயம் தவிர மீதி விஷயங்களிலே நாம் ஈடுபடாமல் இருப்பது, இதுதான் வைராக்கியம். இந்த விஷயமாக இருக்கக்கூடிய வைராக்கியத்தை ஒரு துணையாக கொண்டு அதனால ஒரு சிறப்பு அடைந்து புருஷன் என்ன நினைக்கிறான்னாக்க, காமனிடத்திலையும் கோபத்தை காட்டுறான். இப்போ ஒத்த மோட்சம் வேணும் என்றால் காமக்ரோதங்களை போக்கடித்தால்தான் மோட்சம் பெற முடியும். காமம் ஆசை, குரோதம் கோபம், இது ரெண்டும் இருந்ததுன்னாக்க இவளால சம்சாரத்தை விட்டு வெளியிலேயே போகவே முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இவன் காமனிடத்திலையும் குரோதனிடத்திலையும் கோபப்பட வேண்டியிருக்கு. காமனிடத்துல கோபப்பட வேண்டியிருக்கு, அப்படி அந்த கோபம் இல்லைன்னாக்க இவனால விட முடியாது, இந்த சம்சாரத்தை விட முடியாது. அப்ப காமனிடத்துல படுற கோபம் கூட அதுவும் ஒரு கோபம் ஆயிடுச்சு. கோபத்தை விட்டவனா எப்படி ஆகுவான், கோபம்ன்றது யார் விஷயத்துல கோபம் என்ன பாக்கணும், நல்லவா விஷயத்துல கோபமா இல்ல நல்ல விஷயத்துல கோபமா கெட்ட விஷயத்துல கோபமா என்று பார்க்கணும். நல்லவாழ்கிட்ட கோபிக்கிறவனா இருந்தானா, நல்லவாழ்கிட்ட கோபிக்கிறான்னாக்க அப்போ அவனால இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடவே முடியாது, திருப்படி மறுபடியும் தீய செயல்கள்ல இழிவான்றது சித்தமான விஷயம். கெட்டவர்களிடத்துல கோபிச்சுண்டு அவர்களுடைய சம்சர்க்கமே அவர்களுடைய ஒரு சேர்க்கையே இல்லாமல் நடந்து கொண்டான்னாக்க அப்போ நல்ல கத்தியை அவன் அடைவான்னு சொல்லி சொல்றோம். ஆனா கோபம்ன்ற ஒண்ணு இருந்துட்டு இருக்க, அது யார் விஷயத்துல கோபம்ன்றத பொறுத்துதான் இருந்துட்டு இருக்கு. இந்த சம்சாரத்திலேயே இருப்பதுக்கோ அல்லது இந்த சம்சாரத்தை விட்டு மோட்சத்தை அடையறதுக்கோ. ஆனா மோட்சத்தை அடையணும்னாக்கா கோபத்தை விடணும்னு சொல்றேன். அப்ப கோபத்தை விடுறதுன்ற ஒரு செயலே இல்லாத இருந்துட்டு இருக்கு. மோட்சத்தை அடையணும்னாக்கா நல்லது தவிர மீதி விஷயங்கள் கோபத்தை அடையணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப கோபத்தை விட்டவனாவே ஆக மாட்டானே என்று ஒரு கேள்வி. எதி க்ருத்தேன் மஹ்யம் பவதி நகதம் க்ரோத விஜிதா. எதி மஹ்யம் க்ருத்தே, என்னிடத்துல கோபப்பட்டான்னாக்க, என்னிடன்றது காமன், காமனிடத்துல கோபப்பட்டானால் அவன் ந கதம் க்ரோத விஜிதா, அவன் எப்படி குரோதத்தை ஜெயித்தவனாக கோபத்தை ஜெயித்தவனாக ஆவான். அத தியக்த க்ரோதனா எதி கதம் அபக்ராமயது மாம். சரி, கோபம் வேண்டாம், நாம சாதாரணமாவே இருப்போம் அப்படின்னா கோபப்படலன்னாக்க எப்படி ஆசைய, ஆசை விஷயத்துல கோபப்படலன்னாக்க எப்படி ஆசைய தன்னிடத்துல இருந்து போக்கடிக்க முடியும், போக்கடிக்க முடியும். எல்லா ஆசையும் அங்கே தானே உட்காந்துட்டு இருக்கோம். அது தியக்த க்ரோதனா எதி கதம் அபக்ராமயது மாம் முதா காம குரோத பிரசவன கதா மூட மனசாம். அகையல காமன் குரோதன் இவர்களை அழித்து விடுவது என்கிற ஒரு செயல்றது இருக்க, இது ஒரு வீணான ஒரு செயல். அகையல இது மனசெல்லாம் மனசு கெட்டு போன மனசு உடையவர்களுடைய இது ஒரு வீண் பேச்சாக இருந்துருக்கு. அகையல காம குரோதத்தை வெல்வதுன்றது ஒரு இயலாத செயல் என்று இந்த இடத்துல காமன் சொல்லுகின்றார். இந்த குரோத சப்தத்தை, குரோதன் கோபத்தை இந்த இடத்துல சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, இங்க குரோதன் சொல்லக்கூடிய கோபம், அந்த கோபம் இந்த இடத்துல ஒரு பாத்திரமாக அடுத்தது நுழைய இருக்கிறது. அதை நமக்கு சூசிப்பிக்கிறதுக்காக, தெரிவிப்பதற்காக இந்த இடத்துல இந்த சப்தத்தை சொல்றார். தத பிரவிசதி விக்ருத்த வேஷகா குரோத. அதுக்கப்புறமா குரோதன் வரான். அந்த குரோதனுடைய வேஷம் பார்க்கறதுக்கே விகாரமா இருந்துருக்கு. அவனுடைய ஒரு உருவமே பார்க்கறதுக்கு விகாரமா இருந்துருக்குன்னு சொல்ற. குரோதா சசம்பிரமம் உபசிருத்திய ஸ்வஸ்தி சுகிருதே ஸ்வைர சஞ்சார வீத்த விவேக விபவாய குசுமதன்வனே கஹல்வசௌ விவேகவசவர்த்தி காம குரோத பிரசமன கதா விருத்தா ஜல்பம் உபகல்பயதி. இப்ப குரோதம் நுழையறான், நுழையத்திலே அட்டகாசமா நுழையறான். அதோட அவனுடைய வேஷத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருந்துருக்கு. விகாரமாக ஒரு வேஷம் வரதோட மாத்தமில்ல, ஒரு பரபரப்போட ஓடி வரானாங்க. இப்ப அந்த குரோதம் சொல்றான், ஸ்வஸ்தி சுகிருதே, அந்த குரோதனுக்கு மிகவும் நண்பனாக இருந்திருக்கிறவன் காமன். இந்த காமனுக்கு சொல்லச்சே ஸ்வஸ்தி சுகிருதே, சுகிருத்தாக இருந்திருக்கிற நண்பனுக்கு ஸ்வஸ்தி க்ஷேமம் உண்டாகட்டும் என்று சொல்ற. அதோடு மாத்திரமில்ல, ஸ்வைர விஜித விவேக விபவாய குசுமதன்வனே. காமனுக்குன்னு ஒரு செயல் இருக்கு. காமன் ஸ்வைர சஞ்சாரி, தன்னிஷ்ட தாம் மனசுல நினைச்ச பிரகாரம் சஞ்சாரம் பண்ணுவதற்கு உண்டான ஒரு சிறப்பை பெற்றவன். இவன் எல்லா இடத்திலையும் சஞ்சரிப்பான். இப்படிப்பட்ட சஞ்சாரத்தினால, காமனுடைய சஞ்சாரத்தினால விவேகன சுலபமா ஜெயிச்சிட முடியும். ஆசை வந்ததுன்னாக்கா விவேகம் எங்கேருந்து நிக்கும்? ஆசை எல்லா இடத்துலயும் ஒரு இடம் விடாத எல்லா இடத்துலயும் பூந்து பூந்து போகும். அது அப்போ விவேகன்றது நிலைக்காது. ஆகையால ஸ்வைர சஞ்சார விஜித விவேக விபவாய குசுமதன்வனே. குசுமதன்வன் புஷ்பத்தையே வில்லாக உடையவன். அவனை பார்த்து சொல்ற, இங்க வில்லு அம்பு ரெண்டையும் சேர்த்து சொல்றது ஆயுதமாக. இப்ப அம்புதான் வந்து காமனுக்கு புஷ்பம் வந்து அம்பா இருக்கு, வில்லு கரும்பு. ஒண்ணு கக்கல்வசு விவேகவசி காமக்ரோத பிரசம் கதா விருதா ஜல்பம் உபகல்பயதி. யார அவன் விவேகனுடைய ஆதீனத்துல இருந்துட்டு இருக்கிறவன் காமக்ரோத ஜயம், காமனை வெல்வது குரோதனை வெல்வது என்கிற ஒரு வீண் பேச்சது. இது நடக்கக்கூடிய காரியத்தை தான் நம்ம பேசணும். இது ஒரு காமனை வெல்வதோ குரோதனை வெல்வது என்பது ஒரு நடக்காத செயல். இந்த செயலை சொல்லி பீத்திண்டு இருந்திருக்கிறவன் யார் அவன்? விவேகவசவர்த்தி காமக்ரோத பிரசமன கதா விருதா ஜல்பம் உபகல்பயதி. சொல்லச்சைய ஒரு வேகத்தோட சொல்றான். யார் அவன் காமக்ரோதனை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்றது ஒரு வீண் பேச பேசிட்டு இருக்கிறவன் இப்படி அட்டகாசம் பண்றது யார் அவன் சொல்லி உள்ள நுழையிட்டே குரோதன் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிச்சுட்டே நுழையிறான். விகடம் வைக்கிறம்னு சாட்டகாசம், அது ஒரு ஒரு பயம் தரக்கூடிய ஒரு நிலையில இப்படி ஒரு திரும்பி பாக்குறானா, பார்த்துட்டு ஒரு அட்டகாசத்தோட பேசுறான். கதமுதே விவேக கதாம் எதனு விதாயி தைத்ய பயசம் ஜ்வரிதா சுமுதாம் சுர சுபடி பயோதர தட்டி சுபீரரசாம். அங்கங்க சில விருத்தங்கள்ல ஸ்லோகங்களை அனுகிரகிக்கிறார் இந்த சங்கல்ப சூரியோதயத்துல. அந்த விருத்தங்களுடைய அழகு அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றதாக அமைகிறது. இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இதுல கோபம் சொல்ற வார்த்தை இது, அதுவும் அட்டகாசத்தோட சொல்ற வார்த்தை. இந்த வார்த்தையில இப்ப ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. யார் யாருக்கு நடக்கிறது? விவேகனுக்கும் மோகனுக்கும் யுத்தம் நடக்கிறது. மோகனுடைய பிடியில இருந்திருக்கிற புருஷனை விவேகன் மீட்டு சமாதி என்னும் நிலையை அடைய வைத்து இந்த சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி விடுபடுவதை செய்ய முயல்கின்றான். இப்போ அந்த சண்டையில வரச்சு இப்ப இதுக்காக வர சண்டை தான். இப்போ இந்த சண்டையில விவேகனுடைய சேர்ந்தவர்களாக இருக்கிறவள்லாம் இருக்க, சுமதி எல்லாம் இருக்க, இப்படி எல்லாம் அவள்லாம் விட்டுட்டு மோகனுடைய படையினுடைய பலத்தை பத்தி இப்ப இந்த நாலாவது சொல்லிட்டு வரேன். அந்த மோகத்துல இருக்கு உத்கிருஷ்ட படம் யுத்தமாக இருக்கிற பிரச்சனை. பெரிய ஒருத்தர் சண்டை நடக்கிறது. இந்த பெரிய யுத்தத்துல இந்த யுத்தத்துல என்ன பண்றது அப்படின்னா பட்டார பட்டி என்பதாக சொல்றது. அயம் அகம் உத்பட பிரதன சார பட்டார பட்டி நடபதி உத்திதா கதம் உதிரிது விவேக கதா. எனக்கு இருக்கிற போர் வீரர்கள்லாம் சாதாரணமான வாழ்ல, அவ மொத்த பேரும் மிகுந்த பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற போர் வீரர்களாக சேர்த்தினால அதனால ஒரு இந்த யுத்தமே பிரமாதமான யுத்தமாக இருந்திருக்கு. இது இது ஒரு விதமான ஒரு நாட்டிய விசேஷம். அதாவது நேர சாட்சாத்தா யுத்தம் நடக்கல, யுத்தத்தை அபிநயம் பண்ற ஒரு நாட்டிய விசேஷம். இந்த நாட்டிய விசேஷத்துல இதுல நட்டபதியாக இருந்திருக்கவர், நட்டபதின்றவர் டைரக்டர் மாதிரி இப்படி இப்படி நடிக்கணும் இப்படி பண்ணணும்னு சொல்றது இருந்திருக்கு. நட்டபதியாக இருந்திருக்கிறவர் இந்த குரோதம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். குருதோகன்யாத் குரு நபின்னு கோபம் கணக்கு வந்துருத்துனாக்க நாம யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றோன்றதே தெரியாது. நம்ம மனசுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அந்த காழ்ப்புணர்ச்சி நம்மள ஒரு அப்படியே நம்ம மொத்தத்தையும் அது பிடியில நம்ம மாட்டின்றோம். மாட்டின்றோமானாக்க என்ன வார்த்தை இப்படி பேசுறோம் என்றெல்லாம் நமக்கு தெரியாது போகும். அது மொத்தத்தையும் நம்மளே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மனசா நினைச்சு பார்த்துட்டு திரும்பி நம்ம இந்த வார்த்தையெல்லாம் சொன்னமேன்னு ஒரு சாதாரண நிலையில நாம பார்த்தோம்னா நமக்கே வெக்கமா இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தையை நாம பிரயோகம் பண்ணவேன்னு நமக்கு வெக்கமா இருக்கும். இததான் நாம யாருமே ஒரு அந்த அளவுக்கு நாம கவனிக்கிறது இல்ல. கோபவசமாக நாம ஆயிடுறோம். இப்ப நமக்கு சொல்லி இதெல்லாம் மகாமோகனுடைய மோகத்தினுடைய காரியம்தான் இதெல்லாம் அப்படி இருக்குச்சு. என்னிடத்துல இருக்கிற போர் வீரர்கள் எல்லாம் சாதாரணமா இல்ல. இப்ப இந்த கோபவசத்துல இருக்கிற இந்த கோபம் தான் என்ன பண்றதுன்னா இந்த சம்சாரத்துல அழிவுக்கு காரணமாக இருந்துருக்கிறது கோபம் தான். சம்சாரத்துல அழிவுன்னு சொல்றது எதை சொல்றதுன்னாக்க நல்லதை அடையாமல் விபரீதத்தை அடையறதுக்காக நினைக்கிறது இருக்க அதுதான் நமக்கு அழிவு. அந்த அழிவு மொத்தத்துக்கும் காரணமாக இருந்துருக்கிறது கோபம் தான். ஆகையால இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு இதுவே ஒரு நாடகம். இந்த நாடகத்துக்கு சூத்திரதாரியாக இருந்துருக்கான் டைரக்டராக இருந்துருக்கிறவன் கோபம் தான். இப்படி நான் இருந்துருக்கச்சே இதோ வந்துட்டேன். அந்த விவேகன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. கோபம் வந்துருத்துனாக்க விவேகம் வரப்போறது இல்ல. கோபமும் காமமும் வந்துருத்துனாலும் விவேகம் இருக்க போறது இல்ல. இந்த காரி விவேகம்ன்றது இந்த காரியத்தை செய்யலாம் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று பாகுபடுத்தி செய்வதுதான் விவேகம்ன்றது. காமமும் குரோதமும் ஆசையும் கோபமும் வந்துருத்துனாக்க நாம எந்த காரியத்தை செய்யறோம், யாரிடத்துல நாம கோபிச்சுக்கிறோம், எந்த வார்த்தையை சொல்றோம் என்ற ஒண்ணுமே தெரியாது. இது ஒண்ணுமே இதுல ஈடுபாடே இல்லாது என்ன பண்றோன்றதே தெரியாது. அதன் வசத்துல நாம பாயிடுறோம். இதுதான் காமக்ரோதனுடைய செயல்கள். இப்படி இருந்துருக்கச்சே எங்க இந்த விவேகம்ன்றது வரப்போறது? அயமகமுதம் ரதனச்சார பட்டார பட்டி நடபதி ருத்திதான் கதமுதேது விவேக கதா. இப்படி நான் வந்த பிற்பாடு நான் நடபதியாக இருந்திருக்கிற குரோதன் வந்த பிற்பாடு கதம் உதேதி விவேக கதா, விவேகத்தினுடைய உற்பத்தி விவேகம் உண்டாருதுன்ற வார்த்தையே சொல்லவே முடியாது. அயல குரோதம் வந்துடுத்துனா விவேகம்ன்றது சர்வதா சாத்தியம் இல்லை. யதனு விதாயி தைத்ய பய சஞ்சரிதா சுமுதாம் சுரசு பட்டி பயோதர தட்டீஷு பட்டீரரசாம். அது மாத்திரம் இல்ல, அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யுத்தம் நடந்ததுன்னாக்க தேவதைகள்லாம் அசுரர்களோட சண்டை போடுறதுக்காக போயிருக்கான். அந்த தேவதைகளுடைய ஸ்திரீக்கள்லாம் தன்னுடைய கணவன் அசுரர்களை ஜெயிச்சு வரப்போற அந்த வரச்சு அந்த கணவனை நாம எல்லாரும் தழுவிக்கணும். அந்த தழுவிச்சு தழுவிண்டு அந்த அசுரர்களுடைய அசுரர்களுடன் போர் புரிவதனால ஏற்பட்ட சிரமத்தை போக்கடிக்கணும். அதற்காக இவெல்லாம் தன்னுடைய மார்பகங்கள்ல சந்தனத்தை பூசிண்டு கணவன் வந்தவுடனே நாம ரொம்ப குளிர்ந்த முறையில தழுவிண்டு கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னு அவ எல்லாரும் சித்தமா காத்துருக்காளாம். இப்ப கணவன் வர்றதுன்றது எப்ப நடக்க போறதுன்றத யோசனை பண்ணி பார்க்கணும். தேவர்கள்லாம் அசுரரோட சண்டை போட போயிருக்கா, அசுரர்களை ஜெயிச்சு அசுரர்களை வதம் பண்ண பிற்பாடு நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி வந்த வரணும், தேவலோகத்துக்கு வரணும். வந்த பிறகு தேவலோகத்து பெண்டிர்கள் எல்லாம் கணவனை தழுவிண்டு கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். இது வந்தாதானே நடக்கும். இது குரோதவசமாக இருந்திருக்கிற அசுரர்கள், நான் அசுரர்களுக்கு துணை புரிபவனாக நான் இருக்கேன். நான் இருக்கச்சு எந்த தேவத்தையால அசுரர்களை ஜெயிக்க முடியும்? யதனு விதாயி தைத்ய பய சஞ்சரிதா சுமுதா சுரசபீப சுபீபயோதர தட்டீஷு பட்டீரரச. இவர்கள் தேவர்களுடைய மனைவிகள், தன்னுடைய கணவனுடைய ஜெயத்துக்காக நினைச்சிண்டு தன்னுடைய மார்பகங்கள்ல பூசின் இருக்கிற சந்திரன் மொத்தம் வேஸ்டா போறது, வீணா போறது. இது ஒரு விஷயம். இதுக்கு இன்னொரு விஷயமாவும் இன்னொரு விதமாவும் அர்த்தம் சொல்லலாம். இந்த தேவலோகத்து பெண்டர்கள்லாம் பயப்படுறாளாம். இது அசுரர்களோட சண்டை போட போயிருக்காளே, இவ எப்படி ஜெயிச்சு வரப்போறான்னு பயப்படுறாளாம். இந்த பயத்தினால ஒரு பெரிய ஜுரம் வந்துடுறது. இந்த ஜுவரத்தை போக்கடிக்கிறதுக்காக மார்பகங்கள்ல சந்தன பூச்சு பூசிக்கிறார். இது ஜுவரத்தை போக்கடிக்கிறதுக்கு சந்தனத்தை பூசிந்தாக்க ஜுரம் போகுமா என்று ஒரு கேள்வி வருது. இப்போ இருக்கக்கூடிய வைத்திய முறையில கூட பாருங்க, ரொம்ப பெரிய ஜுரம் 102 டிகிரி 103 டிகிரி ஜுரம் அடிச்சதுனாக்க டாக்டர் என்ன சொல்லுவாருனாக்க, ஈர துணி, இந்த துணிய நினைச்சு நெத்தியில போட்டு வாங்க. இந்த ஜுரம் அடிக்கடிக்கு அந்த ஜுர வேகத்துல அந்த துணி உழந்து போகும், உழந்து போனா மறுபடியும் ஈர துணிய நினைச்சு அந்த நெத்தியில போட்டு வாங்கன்னு சொல்லுவார். இது போட்டு போனாக்க ஜுரத்தினுடைய வேகம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரிதான் தேவலோகத்து பெண்டிர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜுரம், அந்த ஜுரத்தை போக்குவிக்கிறதுக்காக குளிர்ச்சியான வஸ்துவாக இருந்திருக்கிற சந்தனத்தை பூசிண்டு அவ இருந்திருக்க. அந்த ஜுரம் ஒரு காலம் போக போறதில்ல. என்ன, அந்த ஜுரம் எப்ப போகும், தேவர்கள் ஜெயிச்சு வந்தாதான் அந்த ஜுரம் போகும். தேவர்கள் ஜெயிக்கவே போறதில்ல, இந்த ஜுரம் போகவே போறதில்ல. எவ்வளவு ஒன சந்தனத்தை பூசிட்டு இருக்கட்டுமே, இது ஒண்ணும் மொத்தம் வேணாதான் ஆக போறது. இது குரோதனுடைய வார்த்தை. அயமஹமுத்பட பிரதனச்சாரபடாரபடி நடபதிருத்திதாம் கதமுதேது விவேககதாம் யதனுவிதாயி தைத்யபயசஞ்ஜ்வரிதா சுமுதாம் சுரசுபடீபயோதர தடீஷு பட்டீரரசாம். அப்ப காமன் சொல்றான், சுவாகத்தம் பிரிய சுஹ்ருதே, இந்த குரோதனை வரவேற்கிறான். என்னுடைய ரொம்ப நண்பனாக இருந்திருக்கிற பிரிய சுஹ்ருத்தாக இருந்திருக்கிற குரோதன் உனக்கு சுவாகத்தம் நல்வரவாகட்டும் என்றார். மத் பிரதிபட்ச நியத மன்யவே மன்யவே மகாரதாய, மத் பிரதிபட்ச நியத மன்யவே என்பதாக சொல்லுகின்றார். கோபம் மன்யுன்னா கோபம், மன்யவே சுவாகத்தம், கோபத்தின் பொருட்டு சுவாகத்தம். கோபம்ன்றது எதையாக ஒண்ணு சார்ந்து இருக்கும், அதாவது எந்த விஷயத்துல கோபம்ன்றது பார்க்கணும். யாரிடத்துல கோபம், எந்த விஷயத்துல கோபம், எல்லாரிடத்துலயும் கோச்சின் இருக்கிறதுன்றது நடக்காது. யார் நல்லவாளா இருக்களோ நல்லவாழ் விஷயத்துலாம் கோச்சுக்கிறது இருக்க, அது ஒரு பிரகாரம். கெட்டவாழ் விஷயத்துல கோச்சுக்கிறது ஒரு பிரகாரம். யாரையான சில பேரை ஒரு பர்டிகுலரைஸ் பண்ணி அவளை மாத்திரம் நாம கோச்சுக்கிறது, மீதி பேருக்கெல்லாம் நல்லவனா இருந்துட்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறது இருக்க. இந்த கோபம்ன்றது யார் பொருட்டுன்றது அது இல்லாத அந்த சார்ந்துதான் இருக்குமே தவிர தனியா இருக்க முடியாது. அப்போ இந்த கோபத்துக்கு சொல்லச்சு மத் பிரதிபக்ஷ நியத மன்யவே, காமனுக்கு எதிரியாக யார் இருந்துட்டு இருக்காளோ அவள் விஷயத்துல கோபத்தை உடையவனாக இருந்துட்டு இருக்கான். காமனுக்கு எதிரியாக இருந்துட்டு இருக்கவா விரக்தாளாக இருந்துட்டு இருக்கோ, வைராக்கியசாலியாக இருந்துட்டு இருக்கிறோம், நல்லவர்களாக இருந்துட்டு இருப்பவர்கள், நல்ல விஷயத்துல ஈடுபட்டவர்களாக இருந்துட்டு இருக்க, யார் யாரெல்லாம் நல்லவாளா இருக்கிறாளோ அவளிடத்துல ஒரு கோபம் படுறது, நிஷ்காரணமா ஒரு கோபம் படுறது. இப்படிப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கனே, அப்பா உனக்கு ரொம்ப சுவாகத்தம், நீ வாப்பா அவசியம் வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறான் காமன். மத் பிரதிபட்ச நேத மன்னவே மன்னி மகாரதாய, இது மகாரதன்றது ஒரு, இப்ப நாம சொல்றோமே கமாண்டர், கமாண்டர் இன் சீஃப், மேஜர் அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு உத்தமமான ஒரு ஸ்தானம் இது. போராளிகள்ல சொல்லச்சே. சமாக தோசிச்ச சுவாமி காரிய நிபர்கண சமயம் அனுச்சித்தியம் மத் சகாயக்கம் சகாயக்க மனோரதேன அப்படின்னு. நமக்கெல்லாம் சுவாமியாக இருந்திருக்கிறவர், அரசனாக இருந்திருக்கிறவர் மகாமோகன். அந்த மகாமோகனுடைய செயல் அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றணும் என்கிற எண்ணத்தோடு நான் வந்துருக்கேன். காமன், எனக்கு உதவி புரிவதற்காக நீ வந்திருக்க, அகில நாம் ரெண்டு பேருமா சேர்ந்தமானாக்க நிச்சயமாக நமது அரசராக இருந்திருக்கிற மகாமோகனுடைய எண்ணத்தை நாம நிறைவேற்றி விடலாம். உங்களுக்கு சேவகனுடைய சேவகன் செய்ய வேண்டிய செயலே தன்னுடைய சுவாமியினுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணி வைப்பதுதான். தனக்கு சுவாமியாக இருந்திருக்கிற மகாமோகன் அவனுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணி வைப்பதற்காக நான் கிளம்பியிருக்கேன், எனக்கு உபகாரமாக நீ வந்திருக்க, இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நாம ரெண்டு பேருமா சேர்ந்து மகாமோகனுடைய அரசனுடைய எண்ணத்தை நாம பூர்த்தி பண்ணி வச்சிடலாம் என்பதற்காக சொல்றார். மத் சகாய மனோரதனு வர்த்தயசிச்ச சுவசே வசினோபி மகேஸ்வராதீன் அகோஜிதம் மகாராஜேன என்று சொல்ற. நீ கோபமா கோபத்தை பார்த்து சொல்ற, கோபம்ன்றது என்ன பண்ணும்னாக்க, கோபம்ன்றது நம்மளுடைய புலன்கள்லாம் நம்ம வசத்துல இல்லாம பண்றதுதான் கோபத்தினுடைய காரியம். கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம என்ன வார்த்தை பேசுறோம், எந்த செயலை செய்யறோம், எதை பாக்குறோம், என்ன பண்றோம்ன்றது எதுவுமே தெரியாது நமக்கு. அப்படிதான் நம்ம செய்யறோம். அதனால நம்மளுடைய புலன்கள்லாம் நம்ம வசத்துல இல்லாமல் இருக்குன்னு தான் அர்த்தம். எல்லாத்தையும் நம்மளே மீட்டு கோப வசத்துல போயிடுது, எல்லாத்தையும் உடனே கொட்டிட வேண்டியது, மொத்தத்தையும் எவ்வளவு வெயணுமோ மொத்தத்திலும் விசிற வேண்டியது. விச பிற்பாடு ஐயோ தெரியாத கோபத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு அப்புறமா சொல்லிக்கிடுது. இப்ப இதுதான் கோபத்தனுடைய ஒரு காரியம். இந்த கோபம் என்ன பண்ணும்னு கேட்டோம்னாக்க, இது எங்கெங்கெல்லாம் போறதுன்னு பாருங்க. வர்த்தயசிச்ச சுவசே வசினோபி மகேஸ்வராதீன்னு, பெரிய மகேஸ்வரனாக இருந்திருக்கவர் சிவபெருமான். சிவபெருமான் தன்னுடைய புலன்கள் அவருடைய இந்திரியங்கள்லாம் அவர் வசத்துல இருந்துருக்கு, அவருடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்துருக்கு. அப்பேற்பட்ட சிவபெருமானிடத்துல கூட நீ போய் உட்காந்துக்கிறியா கோபன் போறானோ, அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை உடையவனாக நீ கோபன் இருக்கன்ற சொல்ற. இந்த சிவபெருமானிடத்துல கோபம் எப்படி வரும்னு கேக்குற. சிவபெருமான் தபஸ் பண்ற, தபஸ் பண்ணச்சே அவருடைய தபஸ் போக்கடிக்கிறதுக்காக காமன் பலமுறை பிரயத்னப்பட்டு அதனால தடங்கள்லாம் ஏற்படுத்துறான். இந்த தபஸ்ல போக்கடிப்பதற்காக காமன் ஏற்படுத்தின தடங்கள்னால கோபம் வருதா அவருக்கு. அந்த கோபத்தினால காமனையே சுட்டரிச்சுடுற. இப்ப எல்லா புலன்களும் தன் வசத்துல இருக்குன்னு நினைச்சிருக்கிற சிவபெருமானைய கூட குரோதவசமாக ஆயிடுறார். கோபத்தினாலதான காமன சுட்டு எரிக்கிறார். ஆகையால உன்னுடைய பராக்கிரமம்ன்றது சாதாரண விஷயம் இல்லப்பா. வர்த்தயசிச்ச சுவசே வசினோபி மகேஸ்வராதேனு அகோஜிதம் மகாராஜேன கிஞ்சம். அப்படி நீ வந்துட்டேனாக்கா இப்ப ஜெயன்றது சித்தமாயிடுத்து. நீ கோபம் வந்துட்டு ஒன்னும் விசாரமே பட வேணாம். இனிமேல் நீ வந்துட்ட, இனிமேல் இந்திரிய ஜெயம் செஞ்சிருக்கவர்களுக்கெல்லாம் ஒன்னும் அவள் இந்திரிய ஜெயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒன் வசமா தான் இருந்துட்டு இருக்க, நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுத்து என்பதாக சொல்லுகின்றான். முதாரம்பே டம்பே மகிச்ச மதனே முக்த கதனே மிதோத்சாகே மோகே விருஜின ககனே வியாப்த தகனே அவஜ்ஞாலேஷாத்யை அபி கலு பவான் இந்தனசதைஹி பிரதீப்தஹ பிரத்யந்தம் பிரணிதிம் உபரோத்தும் பிரபவதி. சில சமயங்கள்ல எங்களுடைய முயற்சி கூட வீணா போயிடும். எங்களுடைய முயற்சின்னு சொல்லச்சே காமன் டம்பன் இவர்களுடைய முயற்சி கூட வீணா போயிடும். ஆனா உன்னுடைய முயற்சி எப்பவுமே வீணாகவே போகாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். முதாரம்பே டம்பே மயிச்ச மதனே முக்த கதனே. மோகன் சொல்லச்சு, மோகன் எப்பவுமே புருஷன பத்தனாக இருக்கும்படியாக பண்ணணும்னு ஆசைப்படுறான். இப்போ அவனுக்கு எல்லாம் தெரியும், அதாவது மோகத்திலேருந்து விடுபடாத இருக்க வைக்கணும்ன்றது மொத்தம் தெரியும், எல்லா வழியும் தெரியும் காமனுக்கு. இருந்தா கூட இதுல சொல்லச்சு, சில சமயத்துல ஒரு பயம் வருது. அதாவது ஒரு டம்பம் காமம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு, டம்பத்தினுடைய முயற்சி வீணாருது என்று சொன்னோம்னா, நாம சில காரியங்கள்லாம் பண்றோம், நாம யோக நாம செய்ய வேண்டிய செயல் சொல்றது, இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும்னாக்க எந்த ஆசையும் இல்லாமல் நாம பகவத் பிரீத்தியர்த்தமாக செயல்களை செய்யணும். இப்படிப்பட்ட நிஷ்காம கர்மா செய்யும் பொழுது கூட ஆசை இல்லாட்டா கூட நாம தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், நாம தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், நாம தான் ரொம்ப ஆச்சாரமா இருந்துட்டு இருக்கோம், நாம தான் நிறைய வாஸ்துவாளா இருந்துட்டு இருக்கோம், நாம தான் நிறைய நித்தியம் ஸ்தோத்தானுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம், நாம தான் நித்திய நித்தியம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் ஒரு கர்வத்தினால நம்மள ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றதுக்காகவே பண்றதாக இருந்துட்டு இருக்கோம். இது பண்ற இப்படிப்பட்ட செயல் அது டம்பனுடைய செயல். இந்த டம்பனுடைய செயல் சில சமயத்துல வீணா போயிடும். மயிச்ச கதனே முக்த கதனே அப்படின்னு என்னுடைய செயலும் சில சமயத்துல வீணா போயிடும். இப்படி என்னுடைய செயலும், அதாவது என்னுடைய செயல்னு சொல்லிச்சு இந்த இடத்துல காமன் சொல்ற, காமனுடைய செயலும் டம்பனுடைய முயற்சியும் இது ரெண்டும் கூட மீறி வந்துடும். அப்போ இது ரெண்டும் போயிடுச்சுன்னா மோகனுக்கு உற்சாகம் குறைஞ்சு போயிடும். என்ன, இவன் ரெண்டு பேரும் டம்பத்துக்காக ஒரு காரியம் பண்ணல, சுதப்பிரவர்த்தமா தான் இயல்பாக செய்ய வேண்டிய செயலை வா செய்யறா, எந்த ஒரு ஆசையும் எதிர்பார்த்து அவர் பண்ணதில்ல. நம்மாழ்வார் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றார், பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணச்சே ரொம்ப அத்தியுதமா எம்பெருமானுடைய குணங்கள்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றாராம். ஸ்தோத்திரம் பண்ணதுனால பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. சந்தோஷம் ஏற்பட்ட உடனே பெருமாள் நம்மாழ்வார பார்த்து கேக்குற, உனக்கு மோட்சம் கொடுக்குற ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்துடுறியான்னு கேக்குறாராம். அப்ப நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து கேக்குற, ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும் என்று கேக்குற. ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும் உனக்கு தெரியாதான்னா, அங்க போனா பசி இருக்காது, பிணி இருக்காது, மூப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது, நித்திய யுவாவா இருந்துட்டு இருப்பா, நம்ம தலையே நரைக்கவே நரைக்காது. இங்கெல்லாம் நம்ம இப்பெல்லாம் புதுசா வந்துடுத்து தலை நரைச்சு போச்சுன்னா தலை நரைச்சு போச்சு, இதனால வயசாகி போச்சுன்னு சொல்றத யாரும் விரும்புறது இல்ல, எல்லாம் அதுக்கு சாயம் பூசிட்டு தலை மாத்திரம் நரைக்காத மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணவே வேணாம், டை அடிச்சுக்க வேணாம், ஒன்னும் பண்ண வேணாம், நித்திய யுவாவா சீவிக்கணும், சீவைக்குண்டத்துல நாம இருப்போம், அதையால இதெல்லாம் கிடைக்க போறது. நீ இந்த என்னென்னலாம் எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ, எது எதெல்லாம் விரும்புறீங்களோ எல்லாம் உனக்கு கிடைக்கும், ஆகையால ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரையா நீ. நம்மாழ்வார் பார்த்து பெருமாள் கேக்குறாரு. நம்மாழ்வார் உடனே சொல்றாரு, நான் வரல அப்படின்ட்டு. என்னது எல்லாரும் ஸ்ரீவைகுண்டம் வரணும் வரணும்னு ஆசைப்படுறா, நீ வரமாட்டேன்னு சொல்றிய, எதனால வரணுமாட்டேன்னு சொல்றேன்னா, எனக்கு ஒரு சிறப்பு ஏற்படுத்தணும்ன்றதுக்காக ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரணுமா இருந்தாக்கா அந்த சிறப்பு எனக்கு தேவையில்லை, நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கும் வரல. நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து உனக்கு கைங்கரியம் பண்றது உமக்கு போக்கியமாக இருக்கும்னாக்க அப்ப நான் வரேன், இல்லைன்னா நான் வரலன்னு நம்மாழ்வார் அருளி செய்கிறார் என்பதாக சொல்லி, எம்மா வீட்டு திறம் என்னும் தசகத்துக்கு அவதாரிக்கையாக வியாக்கியாத்தாக்கள் இப்படி சொல்லுகின்றார்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்க, காமனுடையவும் டம்பனுடையவும் ஒரு செயல்கள் சில சமயங்கள்ல என்னாகும் கேட்டா வீணாப்பிடும். இப்ப நம்மாழ்வார் மாதிரி இருக்கிற மகான்கள் அவளுக்கு அவள் விஷயத்துல இந்த காமனோ டம்பனோ பிரவர்த்திக்கவே முடியாது. அது மாத்திரமில்ல, இது ரெண்டும் நடக்காத இடத்துல காமனும் டம்பனுடைய முயற்சி வீணா போற இடத்துல குரோதனுடைய முயற்சி சப்பலமாயிடும். இப்படி இருந்ததுன்னா காமனுடையும் டம்பனுடையும் முயற்சி வீணா போற இடத்துல இவாளுடைய பாபங்கள் எல்லாமே போயிடும். இப்ப இது ஆசை இல்ல, இப்படிப்பட்ட கேவலம் எம்பெருமானுடைய பிரீத்திக்காகவே செய்கிற செயலாக இருந்திருக்கிற மகான்கள் விஷயத்துல வரைச்சே இந்த பாப்பங்கள்லாம் போயிடும். அப்படியே பத்திந்து இருந்துடும். இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்றதால் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். அவஜ்ஞாலேசாத்யை பவான் சதைஹி. இப்ப என்னாகும் கேட்ட இவாளுடைய நிலைப்பாடு, மகான் சில பேருடைய நிலைப்பாடு சொல்ற, ஆசைக்காக செய்யாதவாளா இருப்பான், அதோட மாத்திரமில்ல டம்பத்துக்காக செய்யாதவாளாக இருந்துருப்பான். இப்படி எல்லாம் இருந்துருக்கிறவா அவளுடைய செயல்கள்ல திடீர்னு ஒரு சின்ன ஒரு அவஜ்ஞை ஏற்படும். அந்த அவஜ்ஞை ஏற்பட்டுனாக்க அவஜ்ஞன்றது அவமதிப்பு. இந்த அவமதிப்பு வந்துடுத்துனாக்க உடனே ஒரு பெரிய கோபம் வந்துடும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா கூட சரி, இது ஒண்ணுமில்லாத விஷயத்தையே ஒரு அவமதிச்சுட்டுதான் நினைச்சுக்கிறது. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு தான். ஸ்ரத்தையா நம்ம பெருமாள் காரியம் பண்ணணும்னு பண்ணிட்டு வரோம். இப்படி ஸ்ரத்தையா நம்ம காரியம் பண்ணிட்டு வரச்சே கூட ஏதோ ஒரு தெரியாததுனால ஒரு சின்ன ஒரு சமாச்சாரம் நடந்துருத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமாச்சாரம் நடந்த உடனே ஒரு கோபம் நமக்கு வந்துடுறது. கோபம் வந்த உடனே அங்க யாரு இருக்கான்றது கூட பாக்கறது இல்ல. பாக்காத நம்ம வார்த்தை சொல்லிடுறோம். யார பார்த்து வார்த்தை சொல்றோன்றத கூட நினைக்காம, உனக்கு தெரியுமா எப்படி பண்ணனி அப்படின்னு சொன்னாக்க, இப்ப இந்த கோபத்துல வந்துருத்தோம்னா இந்த காமனத்தினாலையும் டம்பனாலையும் அழிக்க முடியாத சில பேரை கூட ஒரு சின்ன அவமதிப்புன்ற ஒரு சின்ன ஒரு வியாஜத்தை வச்சுண்டு நம்ம இஷ்டத்துக்கு வார்த்தை பேச வச்சு நம்மளுடைய எண்ணத்துல இருந்து வெளியில வந்துடுறதுக்கு அவஜ்ஞா லேசாத்யை ரபி கலு பவான் இந்தன சதைஹி. இது என்ன பண்ணோம்னா இந்த கோபத்தை அப்படியே வளர்க்க வைக்கிறது. அப்படியே இது ஒன்னும் சின்ன கோபம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கோபம் வந்த உடனே இது மேல மேல மேல மேல தூண்டிண்டே போகும். இது என்ன எதனால கோபம் வருதுன்னா சிரமத்தினால இருக்கலாம், பசியினால இருக்கலாம், இதெல்லாம் கூட இருக்கும். பிரதித்தைஹி பிரத்யஞ்சம் பிரநிதி முபரோத்தம் பிரபவதி. இது என்னன்னா புருஷனுக்கு ஏதான ஒரு அவமதிப்பு ஏற்பட்டு இந்த பசி பணி இவைகள்லாம் உண்டு பண்ணி ஒரு பெரிய தீ மாதிரி அப்படியே கொழுந்து விட்டு எரிவ உன்னால முடியாது. அப்பா கோபத்தினால முடியாது, எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் சாதிச்சுடலாம் என்று கோபத்தினுடைய பெருமைய காமன் சொல்றான். பக்கத்துல வசந்தன் இருந்துருக்கான். வசந்தன் சொல்றான், நன்வசோ பவன பாவ சமாகமாக. இது ரெண்டையும் காமனும் குரோதனும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது ஒரு பெரிய விஷயம். இப்ப நடந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி இருந்துட்டு இருக்க காத்தும் நெருப்பும் சேர்ந்தாக்க எப்படியோ அந்த மாதிரி இருக்கு. வெறும் நெருப்பே எல்லாத்தையும் அழிக்க வல்லது. அப்படி இருந்தா கூட அதோட காத்தும் கணக்கு சேர்ந்துடுத்துனாக்கா இது நெருப்பை தணிக்க முடியுமான்னு நான் முடியவே முடியாது. நன்வசவு பவன பாவக்க சமாக்கமாக, காமனும் குரோதமும் சேர்ந்திருக்கிறதுன்றது இருக்க பவன பாவன சமாக்கமா இருக்கு. எதுத்த காமசிய காமசிய தவச்ச சங்கதம் ததிக கிமிதி சாமக்ரி சம்பவே சாத்திய சம்பத்தா உதாசியதே அனுசரதி கலு உற்சாகம் அபிலஷித சித்தி. ஒரு செயல் இருக்கு, இந்த செயலுக்கு உண்டான எல்லா காரணங்களும் இருந்துருத்துனாக்க காரிய செயல் தானா நடையும், நடைபெற வேண்டியதுதான். இதுதானே எல்லாருக்கும் இருக்கு. அப்ப இது காரியம் நடக்கலன்னாக்க மற்ற சாமக்ரி எல்லாம் வரலன்னு அர்த்தம். சாமக்ரின்ற சப்தத்தினால என்ன சொல்றதுனாக்க, அந்த செயலை நிறைவு பெற செய்வதற்கு தேவையாக இருந்திருக்கிற எல்லா காரணங்கள், இந்த காரணங்களுடைய சமூகம், அதுதான் சாமக்ரின்னு சொல்றது. குடம் பண்ணணும், இந்த குடம் பண்ணணும்னாக்க இதுக்கு மண்ணு வேணும், மண்ணு மாத்திரம் இருந்தா போறாது, சக்கரம் வேணும், அந்த சக்கரத்தோட கூட அது சுத்தத்துக்கு உண்டான தண்டம் வேணும், கொம்பு வேணும், இது எல்லாம் இருந்தா போறது. இதை தெரிஞ்சுக்க இது பண்ணக்கூடிய ஒரு ஞானம் இருந்திருக்கிற குயவன் இருக்கணும். இப்படி குயவன் இருந்தாலும் போறாது, அவனுக்கு பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கணும். இப்படி எல்லா சாமக்ரியும் எல்லா காரணங்கள் எல்லாம் வந்துட்டுனாக்க அடுத்தது காரியம் செயலாக இருக்கிற குடம் வர வேண்டியதுதான். இப்போ நாம ஒரு காரியம் பண்றோம், பண்ணி அதனால உண்டான பலன் வரலன்னாக்க அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னாக்க சாமக்ரி வைக்கல்யம்னு சொல்றது. அதுக்கு உண்டான காரணங்கள்ல எதுலனா ஒரு குறைபாடு இருந்ததுன்னாக்க அந்த குறைபாடுனால அந்த காரிய சித்தி ஏற்படாத போகமே தவிர, இந்த செயலுக்கு இந்த காரணத்தினால இந்த செயல் ஏற்படுறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. காரியரேட்டி பண்ணாக்க மழை வரும்னு வேதத்துல சொல்லிருக்கு. அப்ப அந்த காரியரேட்டி நாம பண்றோம், மழை வரலையேன்னு சொன்னாக்க அந்த காரியரேட்டி பண்ணுவதற்கு ஏற்றதான சாமக்ரிகள், அது செய்யறதுக்கு உண்டான சாதனங்கள்ல வரச்சே ஏதோ அவைகளுக்கு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம், ஆகையால மழை வரல. ஆனா காரியரேட்டி வீண்னு அர்த்தம் கிடையாது. அல்லது அந்த மழையை கொடுப்பதற்கு இன்னும் தடங்கள் அதிகமாக இருக்கலாம், நீங்க பண்ணின அளவு போறாததா இருந்திருக்கலாம். இப்படி இந்த சாமக்ரி கணக்கு சம்பூர்ணமா இருந்ததுன்னாக்க காரிய சித்தின்றது சித்தம். சாமக்ரியில குறைபாடு இருந்ததுன்னாக்க அப்ப காரிய சித்திக்கு காரிய சித்தி ஆகாதையும் போகலாம், இல்ல அது தாமதமாகவும் ஆகலாம். இதுதான் வந்து ஒரு இயல்பு எல்லா செயலுக்குமே. இப்ப சாமக்ரி நீங்க ரெண்டு பேரும் இருக்குங்கோ, இந்த சாமக்ரியினுடைய பூர்த்தி இருந்துடுத்துனாக்க நிறைவு இருந்துடுத்துனாக்க காரிய சித்தியில சந்தேகமே வரப்போறது இல்ல, நிச்சயம்தான் அது நடக்க போறது. சாமக்ரி சம்பவே சாத்திய சம்பத்தா உதாசிரத்தே அனுசரதி கலு உற்சாகம் அபிலஷித்த சித்தி. ஆகையால இது என்ன, இனிமே ஒன்னும் இந்த உற்சாகத்தை பின்பற்றுகிறது எல்லாத்துக்குமே ஒரு அபிலஷித்த சித்தி ஏற்படணும்னாக்க அதுக்கு உற்சாகம் வேணும். உற்சாகம் இல்லைன்னாக்க நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஆகையால அந்த உற்சாகம் அபிலஷித்த சித்தி ஏற்படுறதுக்கு உற்சாகம் வேணும். ஏததேவச்ச இதானீம் ஆத்மசம்பவேன பிரியசுகுதா புனப்புன அபிஹிதம் அபிமத பிரதிலம்பன அனுபசியாமி. ஆகையால நம்ம சிநேகிதனாக இருந்திருக்கிற மன்மதன் இந்த மாதிரி மறுமுறையும் சொல்ற மாதிரி இஷ்டப்பிராப்தின்றது சித்திக்க போறது, இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று வசந்தன் சொல்றான். ரதிபதி வாகயோஷி தனுபாலித ரத்னலதாஸ்தவக விலோபனீய லலிதஸ்தனதாரணதாஹ அமர மிருகேட்சணா பரிசரந்து விரக்தி தனம் மதன தனுர்குண பிரமர மந்தர தாரதிருஷ. இப்போ இது சாதாரண மனுஷால் இல்ல, அங்க வைராக்கியத்தோடு யோகம் பண்றவா இருந்திருக்கா, பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கா, அவளுக்கெல்லாம் தனமாக இருந்திருக்கிறது வைராக்கியம் தான் தனம். அந்த யோகிகளுக்கு அந்த வைராக்கியத்தை தனமாக உடைய யோகிகளுக்கு கூட கைங்கரியம் செய்வதற்காக சில ஸ்திரீக்களை அனுமதிக்கிறதுன்றது வழக்கத்துல இருந்துருக்கு, அது எல்லாரும் தெரிஞ்சுருக்கும். அந்த அப்சரஸுக்கெல்லாம் இப்ப என்ன பண்ண, அப்சரஸுக்கெல்லாம் போய் அந்த யோகிகளுக்கு பணிவிடைகள் செய்யட்டும். அந்த அப்சரசுகள் இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னு கேட்டாக்க, அவ மன்மதனுடைய போர்க்கருவிகள் எல்லாத்தையும் அவளிடத்துல எல்லாமே அவளிடத்துல தான் இருந்துருக்கான். அவ கொஞ்சம் குனிஞ்சுண்டு இருக்கா, வணக்கமாக இருந்துருக்கா. இது வணக்கமா இருந்துருக்கிற அதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய மார்பகத்தினுடைய ஒரு சிறப்பு. அந்த மார்புன்றது சாதாரண விஷயம் இல்லது. ரதிதேவியே, ரதிதேவியினுடைய பரிஜன, ரதிதேவின்றது மன்மதனுடைய மனைவி. ரதிதேவியினுடைய பரிஜன ஸ்திரீக்கள்லாம் வளர்க்கிற ஒரு ரத்ன கொடி, அந்த கொடியிலிருந்து பூத்த பூக்கள் மாதிரி இருந்துருக்கு. அவளுடைய அசரசுக்களுடைய கண் விழிகளே நான்கயிறாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட வில்லையும் வச்சுண்டு, பானத்தை வச்சுண்டு, அமர மிருகேக்ஷணாக பரிசரம் துவிசக்தி தனம், இங்க மிருகேக்ஷணாகனு சொல்ற அந்த மிருகேக்ஷணம்ன்றது மிருகம்ன்றது இந்த இடத்துல மான் சொல்றது, மான் மாதிரி கண் உடையிறது, மான் கண் மாதிரி பெருசா கண் இருக்குன்றதோ அதுல அர்த்தம் இல்லை. இதுல இதுல ஒரு ஒரு அச்சம் மடம் நாணம் என்றது பெண்களுக்கே ஏற்பட்ட ஒரு சிறப்பு. அந்த சிறப்பெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கிற கண்கள். நமக்கே பார்த்தோம்னாக்கா ஒரு மான் குட்டி நம்மளை பார்த்து கிட்ட வரைச்சே பயப்படுற மாதிரி இருக்கும். இப்படி இப்படி இப்படி இப்படி கண்ணை ஒட்டி ஒட்டி பார்த்துருந்துனாக்கா நமக்கு பார்த்தோம்னா ஐயோ பாவம்னு தோணிடும். ஆகையில ஆனா அந்த கண்ணையே பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு ஆசை ஏற்படும். அப்படிப்பட்ட அப்சர ஸ்திரீக்கள்லாம் பரிச்சரம் தூ, இவருக்கு பரிச்சாரம் பண்ணட்டும், இவனுக்கு கைங்கரியம் பண்ணட்டும், தானா இவருடைய யோகம்லாம் கலைஞ்சு போய் சமாதின்ற நிலையை அடைய முடியாத பண்ணிடலாம்னு சொல்லி சொல்றானா. இப்போ காமன் சொல்றான், சகே காலோச்சித காரியம் பத்தி சந்தாயக்கா கலு காலத்தல்லஜோ சந்தகா, எந்த சமயத்துல என்ன சொல்லணும் என்ன செய்யணும்ன்றத தெரிஞ்சிருந்தவன் வசந்தன். ஆகையால வசந்தனுடைய வார்த்தை ரொம்ப நல்ல சரியா இருந்துருக்கு. ஆகையால நாம எல்லாரும் சேர்ந்து காமன் குரோதன் வசந்தன் எல்லாருமா போய் அந்த புருஷனிடத்துல நாம யோகத்தை அடையணும்னு நினைச்சிட்டு சமாதியில முயற்சி செய்யற புருஷனிடத்துல நாம எல்லாரும் போவோம். நாம போனோமானாக்கா நாங்க ரெண்டு பேரும் முன்ன போறோம், நீ பின்னாடியே இருந்துன்று, குரோதனை பார்த்து சொல்ற, நீ பின்னாடியே இருந்துன்று. இப்படி நீ வந்துட்டியானாக்கா, நீ பின்னாடி இருந்தியானாலே நமக்கு நம்மளுடைய அரசருடைய எண்ணம், மகாமோகனுடைய எண்ணம் சித்திக்கும். புருஷன் ஒரு காலம் சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்காக யோகம்னு சொல்லக்கூடிய நிலை, அந்த சமாதி என்ற நிலையை அடையவே மாட்டான், அடையாது பண்ணிடலாம், நமக்கு ஜெயந்தான் ஏற்படும், நாம எல்லாரும் வாங்க போகலாம்னு காமன் குரோதன் வசந்தன் எல்லாருமாக புருஷனிடத்திலே செல்கிறார்கள். இதற்கு பிறகு அடுத்த வாரத்திலே இவர்கள் எப்படி புருஷனிடத்திலே போகிறார்கள், புருஷனிடத்திலே எப்படி அவனுடைய சமாதியை கலைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.